ஸ்ரீமதே ஸ்ரீ வராஹ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே ரங்க ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமதே வகுளபூஷண மகாதேசிகாய நமஹ, ஸ்ரீமத் ஸ்ரீ கோதாயை நமஹ, ஸ்ரீ ரங்கநாத திவ்யமணி பாதுகாபியாம் நமஹ, ஸ்ரீ தரங்க முகநந்தினி ஹேமாப்ஜ நாயிகா சமேத ஸ்ரீ தேவநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவி தார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதி ராமானுஜ தயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்ய மாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத் குருர் பகவதோஸ்ச தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் இதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர்வ குலாபிராமம் ஸ்ரீமத் ததங்க்ர யுகலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ச மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாகான் பக்தாங்க்ரேணு பரகாலேதீந்திரமிஸ்ரம் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகளிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதா தஸ்யை நமேதமிதம் பூயயே வாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நமஸ்தே. இன்னைக்கு பாசுரம் 17. இந்த பாசுரத்துல நந்தகோபர் யசோதை பலராமன் எல்லாரையும் எழுப்புற மாதிரியான பாசுரம். நேற்றைய பாசுரத்தின் மூலமா கோவில் காப்பானின் உதவியோடு இவாள்லாம் திருமாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டா அங்க முதல்ல இவாள்லாம் இருக்கவே, அதாவது நந்தகோபர் யசோதை பலராமன் எல்லாம் இருக்கவே இவாளை முதல்ல எழுப்புற மாதிரியான பாசுரமா அமைக்கப்பட்டிருக்கு. அம்பரமே தண்ணீரே சோரே அருஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய் செம்பொர்கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். இதுல அம்பரமே தண்ணீரே சூரே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு. அதாவது அம்பரம் அப்படின்னா வஸ்திரம், உடை. இந்த உடை, நீர், அன்னம் இதெல்லாத்தையும் மற்றவாளுக்கு அறம் செய்யும் தானம் கொடுப்பவரான எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னு முதல்ல நந்தகோபரை எழுப்புறான். ராமன் வந்து காட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தானம் பண்ற, தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தானம் பண்ற. அப்ப த்ரிஜடன் அப்படின்றவருக்கு ஒரு ஒரு கையில இருக்கிற கோலை வீசுறார். அது எவ்வளோ தூரம் போய் விழுறதோ அவ்வளோ தூரத்துக்கு பசுக்களை தானமா கொடுக்கறார்னு இருக்கு. ராமன் பிறக்கும் போது தசரதனானவர் அப்படி வாரி வழங்கினார்னு இருக்கு. ஜனகன் சீதைய கண்டெடுத்தப்போ அவர் வந்து பசுமாட்டை வந்து தானம் பண்ணாராம். எப்படிப்பட்ட பசுமாடு அப்படின்னா அதோட கொம்பு குழம்பு இதுல எல்லாத்துலயுமே தங்கத்தால அது ஒரு கொப்பு மாதிரி மாட்டி அந்த மாதிரி தங்கத்தால அலங்கரிக்கப்பட்ட பசுமாடா கொடுத்தாராம். அந்த மாதிரி ஸ்வர்ணம் ரத்னம் இந்த மாதிரி தானம் கொடுத்தவாளோட கதைகள்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல அம்பரமே சோரே தண்ணீரே அப்படின்னு இதெல்லாம் கொடுத்தவரை கொண்டாடுறாளே ஆண்டாள், இது ஒரு பாராட்டுதானா அப்படின்னா அவர் வந்து தேவை அறிஞ்சு கொடுத்தவர். அதாவது இவாள் இப்ப நம்ம சொன்ன லிஸ்ட்ல இருக்கிறவா எல்லாரும் தன்னோட சந்தோஷத்தை வெளிக்காட்டுறதுக்காக ஜனகரும் தசரதனும் பண்ணா, ராமன் காட்டுக்கு கிளம்பறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னும் போது அது வந்து ஒரு காரிய கிரமத்துக்காக அவர் பண்ணார். இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுனால அவர் பண்ணார். ஆனா இந்த இடத்துல இந்த நந்தகோபாலா எழுந்திராயின் எழுப்பப்படுற இந்த நந்தகோபரானவர் எதுக்காக பண்ணார் இதெல்லாம் அப்படின்னா அவர் வந்து அவளோட தேவையை அறிஞ்சுண்டு பண்ணார். ஏன்னா இப்ப இவா எதுக்காக நோன்பு நோக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா இவாளுக்கு மழையே இல்லைங்கிறதுக்காக தான் நோன்பு நோக்கிறான். மழை இல்லைன்னா அப்போ துர்பிக்ஷமா இருக்கு. அப்ப வயலும் பெருசா வளர்ந்துருக்காது, இத்தனை நாள் இவெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தா. இப்ப இந்த பாவ நோன்பு மூலமா அவளுக்கு மழை வந்துடுறது, இதுக்கப்புறம் சுபிக்ஷம் வந்துடுறது. ஆனா அந்த தண்ணி இல்லாத அந்த காலத்திலையும், பெரிய அளவுல வளமை இல்லாத அந்த நேரத்திலையும் கூட இவர் வந்து அப்படி தானம் பண்ணாராம். அதாவது ஒரு தானம் அப்படின்னு பண்றோம்னா அத அவ என்ன அவளுக்கு தேவையோ அதை பார்த்துட்டு கொடுக்கறது. தேகிமே ததாமிதே அப்படின்னு, நான் உனக்கு ஒண்ணு கொடுக்கறேன் நீ எனக்கு ஒண்ணு கொடு அப்படின்ற மாதிரி இல்லாம, பிரதிபலன் எதிர்பார்க்காம தர்ம புத்தியால கொடுக்கணும். வெறும் ஒரு புகழுக்காகவோ அல்லது தன்னோட ஸ்டேட்டஸ்க்காகவோ அல்லது பெருமைக்காகவோ நான் சந்தோஷமா இருக்கேன் அதுக்காக எல்லாருக்கும் கொடுக்கறேன் அந்த மாதிரியோ இல்லாம, இவாள்லாம் கஷ்டப்படுறா இவாளுக்கெல்லாம் கொடுக்கறது என்னோட கடமைன்னு நினைச்சு கொடுக்கறவருங்கிறதுனாலதான் அறம் செய்யும் அப்படின்னு பதம் போட்டிருக்கா. அதாவது இது எப்படி அப்படின்னா, ஒரு அம்மாவானவள் தன்னோட குழந்தைக்கு பாலூட்டுமா போலே அப்படின்னு வியாக்கியானம். இந்த குழந்தை வளர்ந்து எனக்கு நன்னா காப்பாத்துவான், எனக்கு வயிறு அடிகை வாங்கி போடுவான்னு நினைச்சுண்டா ஒரு அம்மா பண்றா இல்லையே, அந்த மாதிரி எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, ஆஹா இவ குழந்தை எவ்வளவு நன்னா வளர்க்கறா அப்படின்னு மத்தவாளோட பாராட்டுக்காக இல்லாம, இந்த குழந்தைய வளர்க்கறது என்னுடைய கடமைன்னு எப்படி ஒரு அம்மாவானவள் தன் குழந்தைக்கு பாலூட்டுவாளோ, அத மாதிரி இந்த நந்தகோபரானவர் இந்த அம்பரம் தண்ணீர் சோறெல்லாம் தானம் பண்றார். ஏன்னா அவளுக்கு அன்னிக்கு தேவை எதுன்னா அதுதான். தண்ணிக்கு ஊரே கஷ்டப்பட்டு இருக்கும் போது தன் வீட்டு கணத்திலேருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நம்ம சென்னை வாசிகளுக்கெல்லாம் அது நன்னாவே தெரியும். ஆக அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு ஒரு ஏவகாரம் போட்டிருக்காளே ஏன் அப்படின்னா, அம்பரம் கேட்டா அம்பரமே கொடுத்துருவார், தண்ணீர் கேட்டா தண்ணீரே கொடுப்பார். அம்பரம் கேட்டவாளுக்கு தண்ணீர், தண்ணீர் கேட்டவாளுக்கு சோறு இல்லை. அந்த மாதிரி இல்லாம அவ என்ன கேக்குறாளோ அதையே கொடுத்துடுவார் அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காகவும் இவர் நிறைய தண்ணீர் பந்தல் அமைச்சு, தனியா ஒரு இடத்துல அன்னதான சத்திரம் வச்சு, தனியா ஒரு இடத்துல வஸ்திரதானம் பண்ணின்னு மூணுத்துக்கு தனித்தனி இடம் வச்சு கேக்குறவாளுக்கு கேட்டப்பெல்லாம் கொடுத்துட்டே இருந்தாருங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவும், அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அப்படி அந்த மாதிரி அறம் செய்யும், அந்த மாதிரி தேவைய அறிஞ்சு கொடுக்கிறவர் யாருன்னா இவர் நந்தகோபாலன் அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு புரிய வைக்கிறார். இவ்வளவு தூரம் ஏன் ஆண்டாள் இதை சாய்க்கிறா, அந்த மாதிரி ஏன் வந்து அவருக்கு அப்படி ஒரு அடமொழியோட ஆரம்பிக்கிறா அப்படின்னா, இப்ப எதையுமே எதிர்பார்க்காம கொடுக்கிறவர் நீர் அப்படின்னு சொன்னாதான் இவா கிருஷ்ணனை குடுமே அப்படின்னு கேட்கும் போது எதையுமே சொல்லாம அவர் கொடுப்பாருங்கிறதுக்காக, எங்களுக்கு கிருஷ்ணனை நீர் கொடுத்துடணும் அதுக்காக இந்த பீடிகை. எதையுமே யாருமே அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுக்க கூடியவரான நந்தகோபாலா எழுந்திராய். அவரை எப்படி சொல்றா, எம்பெருமான் நந்தகோபாலா அப்படிங்கிறா. கிருஷ்ணனையே எங்களுக்கு கொடுக்க போறதுனால எங்களுக்கு நீர் சுவாமியானவர். பொதுவுல பெண்கள் அப்படின்னு சொன்னா தானம் வாங்கறதுக்கு அவளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லுவா. அப்படி இருந்தாலும் இவா கேட்டு அவர் கொடுக்க போறார் அப்படிங்கறதுனால அவருக்கு அடமொழி என்னன்னா எம்பெருமான். வேற யாரையோ கேட்டா மாதிரி இவர் போயிடக்கூடாது. அதாவது இவா கேக்குறா ஆனா அது என் காதுல விழல அப்படின்றமே, வேற யாரையோ அவ கேக்குறா அப்படின்னு போயிடக்கூடாதுங்கிறதுனால எம்பெருமான் நந்தகோபாலா உண்மைதான் கேக்குறோம், நீர் தான் சொல்லணும், நீர் தான் கொடுக்கணும்னு தெரியறதுக்காக எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் அப்படின்னு முதல்ல நந்தகோபனை எழுப்புற. இப்ப முதல்ல நந்தகோபனை எழுப்புறா, அடுத்தது யசோதையை எழுப்புறா, அதுக்கப்புறம் பலதேவனை எழுப்புறா அப்படின்னும் போது, இது இதுல வந்து ராமாயணத்துல வந்து அக்ரத பிரேய ராமஹா அப்படின்னு, அதாவது ராமன் வந்து வனவாசத்துல அந்த ஆரண்ய காண்டத்துல முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி இருக்கும்னா, ராமன் முதல்ல நடக்கிறார், அவருக்கு பின்னாடி சீதையானவள் நடக்கிறா, அதுக்கு பின்னாடி லக்ஷ்மணன் ஆனவர் நடக்கிறார். இது அக்கார உக்கார மகாரம் அந்த ஆர்டர்ல இருக்கா மாதிரி இருக்கிறதுனால ஒரு பிரணவமே நடக்கிற மாதிரி இருக்கேன்னு வால்மீகி ராமாயணத்துல அது சாதிச்சிருப்பா. வியாக்கியார்த்தாக்களும் அது ரொம்ப அழகா நமக்கு விவரிப்பார். அதே ஆர்டர்ல இந்த இடத்துல முதல்ல நந்தகோபனை எழுப்புறா, அடுத்தது யசோதை எழுப்புறா, அதுக்கப்புறம் பலதேவனை எழுப்புற மாதிரியான ஆர்டர்ல ஆண்டாளானவள் நமக்கு இதை கொடுத்திருக்கா. அடுத்தது இத வேற விதமாவும் வியாக்கியானம் பண்றா. எப்படின்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான், இந்த மாதிரி தானம் செய்யக்கூடிய எம்பெருமான் அவரை பெற்ற நந்தகோபாலா எழுந்திராயின்னு சொல்றது. ஆக இந்த அம்பரமே தண்ணீரே சோரை யார குறிக்கிறதுனா பெருமாளை சொல்றதுன்னு ஒரு வியாக்கியானம் உண்டு. அம்பரமே அதாவது வஸ்திரத்தை கொடுத்தவர் யாருக்கு? திரௌபதிக்கு கொடுத்தார் பெருமாள். தண்ணீரே இந்த பாரத போரும் போது அந்த குதிரைகள்லாம் ரொம்ப விக்கிச்சு போயிருத்தான், அதுங்களுக்கு தண்ணி இல்லாம போர் புரியும் போது ரொம்ப சிரமப்பட்டுருத்தான். அப்ப பெருமாள் அந்த குதிரைகளை தடவி கொடுத்து அதுங்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து மேல அத அந்த போருக்கு தயார் பண்ணாராம். சோரே அப்படின்னா நமக்கே தெரியும், அக்ஷய பாத்திரம் கதை, துர்வாசர் பசின்னு வர்றார், ஒரே ஒரு கீரையை தான் சாப்பிட்டுட்டு அந்த பசி அவளுக்கு போக்கி அப்படி அக்ஷய பாத்திரமே கொடுக்க முடியாத அந்த சோரை பெருமாள் கொடுத்தார் அப்படிங்கறதுனால அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் அப்பேற்பட்ட கிருஷ்ணனே, அந்த கிருஷ்ணனை உடைய நந்தகோபனே எழுந்திராய் அப்படின்னு சொல்றதாவும் ஒரு வியாக்கியானம். ஆனா அந்த மாதிரி சொல்லிட்டா என்ன ஆகும்னா பின்னாடி வர்றது எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய்க்கு அது வருமா? கும்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் வருமானா? வரும். ஏன்னா கும்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கேன்னு இருக்கிறவர் யாருன்னா அது கிருஷ்ணன் தான். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பெற்ற எம்பெருமாட்டி யசோதா அறிவுராய் அப்படின்னு முதல்ல சொல்ற லைன் பெருமாளை, பெருமாளை ஒட்டி அடுத்தது நந்தகோபன், அடுத்தது திருப்பி பெருமாளை சொல்லி பெருமாளை ஒட்டி யசோதைய சொல்ற மாதிரியும் ஒரு வியாக்கியானம் உண்டு. இல்ல கொம்பனார்க்கெல்லாம் குழந்தை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராயின்றது நேர யசோதையதான் சொல்றதுன்னு வியாக்கியானம் உண்டு. அதாவது இவ கொடி போல மெலிந்து இருப்பவள், இந்த ஆயர் குலம்ன்றது ஒரு கொம்புன்னா அதோட கொழுந்து யாருன்னா இந்த யசோதை. ஏன்னா அந்த கொழுந்து வாடித்துன்னா அந்த கொம்புக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தெரியும். அதாவது இதை வேற எப்படி சொல்லணும், கொம்புக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அந்த கொழுந்து வாடிடும். ஆக அந்த ஆயர் குலத்துக்கே இவ கொழுந்துன்னா அந்த அந்த குலத்துக்கு ஏதாவது பிரச்சனைன்னா அது யசோதையோட முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடுமா? ஆக ஆயர் குலத்து அணிவிளக்குன்றது அது யசோதைய சொன்னாலும் சரி, இல்ல நம்ம ஆழ்வார் சாய்ச்சா மாதிரி ஆயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயபிரானை என் மாணிக்க ஜோதியை தூய வமுதை பருகி பருகி என் மாய பிறவி மயர்வருத்தேனே. ஆயர் கொழுந்தாய் அப்படின்னு பெருமாளையே நேர சொல்லிருக்க, அதனால பருகி பருகி அவருக்கு ஒரு தடவை அந்த அந்த அமுதத்தை பருகினா போறல, பருகி பருகின்னு அவர் ஆழ்வார் உருகி உருகி எழுதியிருக்கிறது. ஆக அந்த மாதிரி ஆயர் கொழுந்துன்றது கிருஷ்ணனுக்கும் பொருந்தும், ஆயர் கொழுந்துன்றது யசோதைக்கும் பொருந்தும். ஞாலத்து புத்திரனை பெற்றார் நங்கை மீர் நானே மற்ற யாரும் இல்லைன்னு யசோதை வந்து தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் பெற்றிருக்கேனே அப்படின்னு. குலவிளக்கே அப்படின்னா இந்த யசோதையானவள் தந்தையின் குலம் கணவனின் குலம் ரெண்டுத்துக்குமே மேன்மை அடையிற வழக்கும் அந்த அந்த அந்த விதமா அவ நடந்து கொள்றதுனால இவள் குலவிளக்கு அப்படின்றது. இந்த குலவிளக்குலேந்து ஏத்தப்பட்டதுதான் அந்த ஆயர் குல அணிவிளக்கு. நம்ம முன்னாடியே கிருஷ்ணனை பார்த்தோம். ஆக யசோதை யசோதையை எழுப்புறா. யசோதை அப்படின்னா யசோ அப்படின்னாலே புகழ்னு அர்த்தம், யசகா அப்படின்னா புகழ்னு அர்த்தம். இவோ எல்லாருக்கும் புகழ கொடுக்கறவோ, இவளால எல்லாருக்கும் புகழ் ஏற்படுறது. இந்த மாதிரி ஒரு புகழ் அப்படிங்கறதே இவ யசோதைக்கான புகழ் அப்படிங்கறது யார் சொல்றான்னா தேவகி வாயால கேட்டோம்னா நமக்கு தெரியும். அதாவது எப்பேற்பட்ட யசோத தெரியுமா இவோ அப்படின்னு அவ சொல்ற விதத்துல, தேவகி சொல்ற விதத்துல பார்த்தோம்னா யசோதையோட புகழ் நமக்கு புரியும். முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டுண்ணும் முகிழன் சிறு தாமரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும். கிருஷ்ணன் திருடிட்டான், அடுத்தாத்துல போய் வெண்ணெயை எடுத்துட்டான், அந்த ஃபுல்லா வாய் கை எல்லாம் கையும் களவுமா மாட்டின்ட்டான். இப்போ தாம்பு கொண்டு அடிப்பதற்கு அவெல்லாம் ரெடி ஆயிட்டா. அப்போ அந்த யசோத வந்து தாம்ப வச்சு அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கா? அப்ப கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு ஆழ்வார் சாய்க்கிறார். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் உதட அப்படியே பிதுக்கிண்டு வருது அழுகைக்கு. அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட அசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாளேன்னு தேவகி வார்த்தையா சாய்க்கிற. தொழுகையும் இந்த உலகமே பெருமாளை கைகூப்பி சேவிச்சுருக்கு, அந்த பெருமாள் யசோத முன்னாடி தொழுகையும் கைகூப்பி நிக்கிறார், என்ன அடிக்காதையே நான் பண்ண மாட்டேனேன்னு அப்படியே அந்த வாயில அப்படியே பிதுக்கிண்டு வருது அந்த உதட்டுல அழுகையும். அந்த அஞ்சி நோக்கும் அண்ணோக்கும் அம்மாவை பார்த்து அப்படி பயந்து, யாரு இந்த கிருஷ்ணன், உலகத்தையே ஆட்டி வைக்கிற இந்த கிருஷ்ணனானவ, அந்த அம்மாவை பார்த்து பயந்து உதடு பிதுங்கி அப்படியே கையெல்லாம் கூப்பிண்டு, இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், இதெல்லாம் யாருக்கு கிடைச்சது அப்படின்னா அந்த யசோதைக்கு கிடைச்சதே, எனக்கு கிடைக்கலையேன்னு தேவகி புலம்பலா இத கொடுக்கிறார். ஆக இந்த யசோதையோட பெருமையை யார் சொல்றா அப்படின்னா, தனக்கு கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு தேவகி சொல்றா. அப்பேற்பட்ட புகழை உடையவள் இந்த யசோதை. ஆக இப்ப ஏற்பட்ட நந்தனையும் யசோதையையும் எழுப்புறா இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார். நந்தனை எழுப்பும் போது எழுந்திராய்னா, யசோதையை எழுப்பும் போது அறிவுராய்னா, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறா, நந்தன் எழுந்து செய்ய வேண்டிய வேலைகள் இன்னும் ஜாஸ்தி இருக்கு, அவர் நிறைய கட்டளையிட வேண்டி இருக்கு, அவர் நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்கு, இவாளுக்கு இது பண்ணு, இந்த நோம்பு முடியறதுக்கு இதை பண்ணு, அதை பண்ணுன்னா சொல்ல வேண்டி இருக்கு, அதனால அவரை எழுந்துருன்னா. ஆனா யசோதையானவள் ஒன்னும் பண்ண போறது இல்ல, அவ கண்ணை விழிச்சிண்டாலே போதுங்கிறதுனால அறிவுராயினா அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் எடுக்கிறார். அடுத்து அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய் அப்படின்னு. இதுக்குமே இது நேர பலராமனை சொல்ற வார்த்தையாகவும், இல்ல இதுவரைக்கும் கிருஷ்ணனை சொல்றது அடுத்தடிதான் பலராமனை சொல்றதுன்னு வியாக்கியானம் உண்டு. ஆழியழ சங்கும் வில்லுமிழ திசை வாழியழ தண்டும் வாழுமிழ அண்டம் மோழையழ முடி பாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரேன்னு ஆகாசத்தை கிழிச்சுண்டு அண்டகடாகத்தின் நடுவுல பொழந்துண்டு அப்படி வளர்ந்துண்டு போச்சு பெருமாளோட திருவடியானது. எல்லா உலகத்தையும் ரெண்டே அடியில் அளந்தர். அப்பேற்பட்ட உம்பர் தேவர்களுக்கெல்லாம் சுவாமியானவனே, அவனுடைய கோமானே அப்படின்னா அவனுக்கு பெரியவனாய் உள்ளவனே அப்படின்னு, அம்படம் அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் அப்படின்ற வரைக்கும் பெருமாளை சொல்லி கோமானேன்னு சொன்னதுனால அவனுக்கும் பெரியவனாய் உள்ளவனேன்னு இது பலராமரை சொல்றதாகவும் உண்டு, இல்ல இது நேர கிருஷ்ணனை சொல்றதாகவும் உண்டுன்னு வியாக்கியானங்கள் உண்டு. ஆனா இது கிருஷ்ணனை சொல்றதுன்னா கிருஷ்ணன் இப்ப இங்க இல்லவே இல்லைவா, மூணு பேர் தான் இருக்கா, ஏன்னா கிருஷ்ணன் பின்னாடி பாசுரத்துல தான் எழுப்ப போறா. ஆக கிருஷ்ணன் இங்க இல்லாததுனால ஒருவேளை யசோத பக்கத்துல இருக்கிறது கிருஷ்ணனோன்னு நினைச்சுண்டு முதல்ல அவ சொல்லிட்டதாகவும் வியாக்கியானங்கள் இருக்கு, இல்ல இது நேர பலராமரை சொல்றதுதான் அப்படின்னு வியாக்கியானம். எப்படி அறுத்துண்டாலும் இந்த அம்பரமூட அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான்றது அது கிருஷ்ணனா இருந்தாலும் பலராமனும் பெருமாளோட அவதாரம்னு சொல்றதுனால இது எப்படி இருந்தாலுமே இதுல அடுத்த வரியான இந்த ரெண்டு வரிகள் வந்து நேர பலராமனை சொல்றதுதான், அதனால அதுல ஒண்ணு நமக்கு சந்தேகம் இல்லாததுனால இதுவும் இந்த ரெண்டு வரியுமே கூட பலராமனை சொல்றதாகவே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு வியாக்கியார்த்தாக்கள் நம்ம கொடுக்கற. இந்த திருப்பாவைக்கு விதவிதமான எண்ணற்ற வியாக்கியானங்கள், ஒன்னொன்னு ஒவ்வொரு மாதிரி எல்லாமே அழகுதான், எதை சொல்றது எதை விடுறதுன்னே தெரியாது. ஆக அடுத்த அடியான செம்போர் கயலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய் அப்படின்ற. இப்போ இந்த செம்பொற்கழலடி அப்படின்னா செம்பொன் கழல் அடி, கழல்னாலே திருவடிய சொல்றதுதான் அப்படின்னு சாய்ப்பா, இல்ல கழல்ங்கிறது ஒரு ஆபரணம், காலில் போட்டுக்க கூடிய ஒரு ஆபரணம், அது வந்து பொன்னால் ஆனதா இருக்கிறதுனால செம்பொற்கழலடி செல்வா பலதேவா அப்படின்னு இது வந்து கழல்னு திருவடி எடுத்துட்டாலும் சரி இல்ல அந்த ஆபரணத்தை எடுத்துட்டாலும் சரின்னு வியாக்கியானங்கள் உள்ளது. இப்ப பொதுவா பலராமர் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது இல்ல. பலராமன் அப்படின்றவர் வந்து பல அசுரர்களை ஜெயிச்சவருங்கிறதுனாலதான் அவருக்கு வந்து அந்த வீர கடகம்னு சொல்ல போடுற அந்த கழலடி செம்பூர் கழலடி அப்படின்னு சொல்றது ஏன் உண்டுன்னா பல அசுரர்களை இவர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு. இப்ப நம் சுவாமி சாய்ப்பார், மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கழலே நாளும் தொழுதெழுவும் நமக்கார் நிகர் நானிலத்தேன்னு. இப்போ இந்த இடத்துல நாதமுனி கழலேன்னு சொல்லும் போது அவர் திருவடியை தான் சொல்றது அப்படின்வா. சில பேர் என்ன சொல்லுவா, நாதமுனிகள் வந்து பகைவர்களை ஜெயிச்சதுனால க்ஷேமத்தை கொடுக்கறதுனால அவருக்கு கழல்ன்ற அந்த ஆபரணமானது சாத்தப்பட்டதுன்னு சொல்றான். இது எப்படி ஆயினும் பலராமன் துவாரகாலேந்து ஆயர்பாடிக்கு வந்து ரெண்டு மாசம் ஆயர்களோட காட்டுல விளையாடுறதுக்காக இங்க வர அப்படி வரும்போது ஜலக்கிரீடை பண்ணணும் அப்படின்ட்டு யமுனைய சொல்ற. நாங்களாம் ஜலக்கிரீடை பண்ணணும், கொஞ்சம் இந்த பக்கமா நகுந்து வா அப்படின்ற யமுனா நதி வரலையாம். அதனால அவர் என்ன பண்ணாராம், தன்னோட கலப்ப நுனியால யமுனைய புடிச்சு இழுத்ததுனால அந்த அடையாளமானது இன்றளவும் உண்டுன்னு சொல்றா. அது தெரியல, அடி எனக்கு தெரியல, நான் அங்க சேவிச்சது இல்லாததுனால. ஆனா இந்த விருத்தாந்தம் வந்து பாகவதத்துல இருக்கு. அதாவது இவர் வந்து ஜலக்கிரீடைக்காக யமுனைய வாண்டார் வரல அப்படின்னும் போது இந்த விஷயம் வந்து பாகவதத்துல உண்டு. ச ஆஜுஹாவ யமுனாம் ஜலக்கிரீடா தமீஸ்வரன்னு இது உண்டு, ஆனா அதோட அடையாளம் இப்பவும் உண்டான்னு அது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஜாம்பவதி மகன் அப்படின்னு சொல்லப்படுற சாம்பவனுக்கும் துரியோதனோட மகள் லக்ஷ்மணைக்கும் கல்யாணம்னு வரும்போது துரியோதனன் அதை ஒத்துக்கவே இல்லை. அப்போ வந்து பலராமன் வந்து உத்தவரோட சேர்ந்து பேச்சுவார்த்தைக்காக அங்க போகிறார். ஆனா துரியோதனன் வந்து அவர் ரொம்ப அவமானப்படுத்திடுறார், ரொம்ப கிண்டலா பேசிடுறார். அதனால பயங்கர கோபம் வந்துடுறது பலராமனுக்கு துரியோதனனோட பேச்சை கேட்டு. அதனால அவர் உடனே என்ன பண்ற, இந்த க்ஷணமே இந்த கலப்ப நுனியால அஸ்தினாபுரத்தை நான் வந்து இழுத்து கங்கையில விட்டுடுறேன் அப்படிங்கிற அழிக்கிறேன்னு ஆரம்பிச்ச உடனே துரியோதனன் பயந்து சரண்டர் ஆயிடும், கல்யாணமும் பண்ணி வச்சிடறோம். இதுவும் வந்து நம்மளுடைய இதுல உண்டு. லாங்லா கிரேன நகரம் பரிஹர்ஷன் பிரஹர்ஷன் அமர்ஷித்த அப்படின்னு இந்த விருத்தாந்தமும் இருக்கு. இந்த மாதிரி பலராமர் பத்தி நிறைய விருத்தாந்தங்கள் உண்டு. ஆனா இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஏன் அந்த இடத்துல செல்வான் அவ பதம் போட்டா அப்படின்னா, தேவகிக்கு ஆறு குழந்தை பிறந்து போயிருத்து கம்சனால. அது வந்து ஒரு வகையான தோஷம், அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னா நாகப்பிரதிஷ்டை பண்ணணுமா. ஆனா நாகப்பிரதிஷ்டை பண்ணணும் போது இவ எங்க தேவகி அந்த காலாகிரகத்துல இருக்கா, அவ என்னத்த பண்றது. அதனால தேவகியோட வயத்துல ஆதிசேஷனான இந்த பலராமரே நாகப்பிரதிஷ்டை ஆனார் அப்படின்னு சாய்க்கிறார். அதனால இவர் அந்த தேவகியோட வயத்துல கால் பதிச்சு கைங்கரியம் பண்ணதுனால செம்பொர் கழலடி செல்வா அப்படின்னு நாள் ஆண்டார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம்னு ஸ்வர்ணமயமான பாதுகை யாருன்னா செம்பொர் கழலடி செல்வா. ராமாயணத்துல வரும் பாதுகை ஹேமபூஷித்தேன்னு, தங்கத்தாலான மரவடின்னு. ஆக அந்த ஸ்ரீமான் அப்படின்ற பதம் அது என்னன்னா செல்வா பலதேவா அப்படின்னு சாய்க்கிறான். இன்னொரு வியாக்கியானம் என்னன்னா, பலதேவா அப்படின்னு சொன்னதுனால பல ரூபங்கள்ல இவர் வந்து கைங்கரியம் பண்ற, சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா, பல ரூபங்கள்ல பண்றதுனால பலதேவா அப்படின்னும் இவரை சொல்றா அப்படின்னு ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஏன் இப்படி கூப்பிட்டா, இப்ப எதுக்கு பலதேவரை கூப்பிடுறா அப்படின்னா, போன யுகத்துல ராமனா அவர் இருந்தப்ப லக்ஷ்மணனா இவர் இருந்து புருஷக்கார பூதனா இருந்து குஹன் அனுமான் விபீஷணன் எல்லாரோடையும் ராமனை சேர்த்து வச்சு ஹெல்ப் பண்ணது யாருன்னா லக்ஷ்மணன் தான். அதே மாதிரி இப்ப நாங்க வந்திருக்கோம், உங்களுக்கும் நீங்க தான் பண்ணணும் அப்படிங்கறதுனால அவரோட உதவியை இங்க கேட்டு வந்திருக்கிறதுனால அவரையும் தூக்கத்திலேருந்து எழுப்பறா அப்படின்னு வியாக்கியானம். ஆக இந்த பாசுரத்துல முதல்ல நந்தகோபரையும் யசோதையையும் பலராமரையும் எழுப்பதுதான் அமைஞ்ச பாசுரம் இது. இதோட சுவாபதேசம் அப்படின்னு பார்த்தோம்னா, அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்னு சொல்லும் போது இது மூணுமே எப்படி இந்த வாழ்க்கைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமோ, இது மூணும் இல்லாம நம்மளால இங்க ஜீவிக்க முடியாதோ, அதே மாதிரி தத்துவஹித புருஷார்த்தம் இந்த மூணும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறதுனால எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம இந்த முக்கியமான மூணுத்தையும் நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய, நமக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய நந்தன் அப்படின்னா ஆனந்தத்தை கொடுப்பவன், கோபாலன் அப்படின்னா வேதத்தை காப்பாற்றுபவன் நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆக அப்பேற்பட்ட ஆச்சாரியனே எழுந்திராய் அப்படின்றதன் மூலமா அனுகிரகிப்பீராக அப்படிங்கிற. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அப்படிங்கறது என்னன்னா, ஞானத்தை கொடுப்பதன் மூலமா நமக்கு வினயத்தையும் கொடுத்து மந்திரங்கள்ல பிரதானமா இருக்கக்கூடிய அந்த ஒரு எந்த விதமான கஷ்டங்களும் நம்மள சேராதபடிக்கு அதை எல்லாத்தையும் தவிர்த்து நமக்கு ஒரு ஸ்ரேயச கொடுக்கக்கூடிய மூல மந்திரம், யசோன்னா நமக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய மூல மந்திரம், அந்த மந்திரத்தை சேவிக்கிறா அறிவுராய் அருள் புரிவாயாக அப்படின்னு. ஆக நந்தகோபர சொல்றது ஆச்சாரியனையும், இந்த யசோதைய சொல்றதுன்றது மூல மந்திரத்தையும் சொல்றதாகவும், அம்பர மூடறுத்து எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கக்கூடிய கோமானே நித்திய சூரிகளுக்கு எஜமானனான பகவானே, உறங்காது, எங்களோட விஷயத்துல ஆலசியமின்றி, அதாவது ஒரு இவளுக்கு போய் பண்ணணுமா அப்படின்லாம் இல்லாம எழுந்திராய், அனுகிரகம் செய்வீராக அப்படின்னு கேக்குறா. செம்பூர் கழலடி செல்வா பலதேவா அப்படின்னா ஸ்வர்ணத்தால அலங்கரிக்கப்பட்ட பகவானின் திருவடிகள், அதாவது யார சொல்றது இங்க அப்படின்னா சந்த ஸ்ரீரங்க பிருத்விசன் சொன்ன மாதிரி அந்த பாகவதர்களை சொல்றது. ஆக அந்த மாதிரி திருவடி கைங்கரியத்துல இருக்கக்கூடிய இந்த எங்களுடைய பாகவதோத்தமர்களே, உம்பியும் நீயும், அதாவது பெருமாளும் பாகவதர்களும் சேர்ந்து வந்து எங்களை அனுகிரகிக்கணும் அப்படின்னு சொல்றதாக. ஆக நந்தகோபாலன் யசோதா பலராமனை எழுப்பினதாகவும் அதோட சுவாபதேசமானது தத்துவயுத புருஷார்த்தங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் மூல மந்திரம், அப்புறம் பெருமாள், பெருமாள் முன்னிட்டு அந்த பாகவதர்களை முன்னிட்டு பெருமாள் அப்படின்னும் இந்த மாதிரியான சுவாபதேசமா கொடுக்கற. இது எப்ப பார்த்தாலும் ஆச்சாரியனை பத்தி வருதே. நம்மளுக்கு வந்து எத்தனை ஆச்சாரியன் அப்படின்னா நமக்கு நிறைய ஆச்சாரியர்கள் உண்டு. நமக்கு சமாசிரயணம் பண்ணது ஒருத்தர், பரநியாசம் பண்ணது ஒருத்தரா கூட இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேரும் ஒரே ஆச்சாரியனா இருப்பான்னு சொல்ல முடியாது. அதுக்கும் மேல நமக்கு காலக்ஷேப ஆச்சாரியன்னு சில பேர் இருப்பா, தனியா இருப்பா. எல்லாருக்கும் வந்து ஆச்சாரியன் கிட்டேயே ஆகறதுக்கு பிராப்தம் இருக்கும்னு சொல்ல முடியாது. காலக்ஷேப ஆச்சாரியன்னு தனியா இருப்பா. இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணுயிர் தந்தளித்தவரை நம்ம பார்த்தோம்னா எத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு தெரியும். நம் சுவாமி, நமக்கான ஆச்சாரியன் நம் சுவாமி, அவரோட ஆச்சாரியன் எம்பெருமானார், அவரோட ஆச்சாரியன் பெரிய நம்பிகள் ஆள வந்தார். இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு இருக்கா. ஒத்தரொத்தருக்கும் ஒரு பாசுரம்னு வச்சிருந்தா கூட அத்தனை ஆச்சாரியனையும் சேவிச்சாகணுங்கிறதுனால ஒவ்வொரு பாசுரத்திலையும் நமக்கு நம்மளுடைய ஆச்சாரியனோட ஏற்றத்தை சொல்லிட்டு வர. இதுல நமக்கு புரிய வர்றது என்ன அப்படின்னா, இந்த சரணாகதி மார்க்கத்துல நமக்கு எது வந்து சுலபமான விஷயம், சுலபமான வழி எதுன்னா ஆச்சாரியன் அடையறதுதான்றது ஒவ்வொரு பாசுரத்திலையும் நமக்கு புரிய வைக்கிற ஆண்டாளுடைய கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குருவே நமகா.